அலை உருவ உடல் உறுப்பு தாழ் தகைதன் இருத்தியற்ற கிளை உருவ புயவலியை உருவ நோக்கையா உலை உருவ கனல் உமிழ்வன் தாடகைதன் உரம் அருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவி தொருவாழி சென்ற பாடலில் நாம் தசரதனுக்கு மகனாக இவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருப்பதை பார்த்தோம். அதன் பிறகு விஸ்வாமித்திரர் அந்த ராம லட்சுமணருடைய வரலாற்றை சுருக்கமாக அந்த சபையில் சனகனுக்கு எடுத்துரைக்கின்றார். அவர்கள் தோன்றிய விதம் எப்படி, தசரதனுக்கு வெகு நெடுங்காலமாக புத்திர தேர்வு வாய்க்காமல் இருந்தது. அவன் அதற்காக புத்திர காமேத்தி யாகம் செய்தான். அந்த வேள்வியை கலைக்கோட்டு முனிவர் என்ற முனிவர் நடத்தி கொடுத்தார். அந்த வேள்வியிலிருந்து வந்த அந்த தெய்வீக பிரசாதத்தை பகிர்ந்து உண்டார்கள் தசரதனுடைய மூன்று மனைவியரும். அந்த மூன்று மனைவியருக்கும் நான்கு புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள்தான் ராமன், இலக்குவனன், பரதன், சத்ருக்கணன். இவர்கள் மிக சிறப்பாக வளர்ந்து வந்தார்கள். வசிஷ்டர் என்னும் குலகுருவியிடம் அவர்கள் வித்தைகள் எல்லாம் கற்று மிக தேர்ச்சி பெற்றவர்களாகி மிக பராக்கிரம் உடையவர்களாக மாறினார். அந்த ராமனை தம்முடைய வேள்வியை காக்கும் பொருட்டாக விஸ்வாமித்திராயத்தான் அழைத்து வந்தார். விஸ்வாமித்திரர் காட்டிற்கு அழைத்து வந்தார். அந்த காட்டில் ராமன் தன்னுடைய வில்லாற்றலை நிரூபித்து காட்டினார். முதல் முதலில் அவன் அரக்கர்களுடன் போரிட்டான். அதை கன்னி போர் என்று கம்பர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தோம். அந்த முதல் போரிலேயே அவன் பெரும் வல்லமை வாய்ந்த அரக்கர்களை மிக இலகுவாக அழித்து ஒழித்தான். அந்த செய்தியை விஸ்வாமித்திரர் இங்கே சனகனுக்கு சுருக்கமாக சொல்கிறார். அந்த செய்தியை சொல்லிவிட்டு அவனுடைய அந்த கோளாற்றலை பற்றி குறித்து காட்டுவதற்காக சனக மன்னனே இதோ இவனைப்பா, இவனுடைய அந்த புஜபல பராக்கிரமத்தைப்பா, இவனை நீ உற்று நோக்கு, இவனுடைய பலம் என்னவென்று உனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த 67வது பாடல். மலை உருவ கடல் உருவ தான் தகைதன் ஈந்துயர்ந்த நிலை உருவ புயவழியை நீ உருவ நோக்கையா. இந்த பாடலில் இரண்டு சொற்களை வைத்துக் கொண்டு கம்பர் விளையாடி இருக்கிறார். ஒன்று ஒரு பெயர் சொல், இன்னொன்று ஒரு இணை சொல். உருவம் என்று ஒரு பெயர் சொல், உருவுதல் என்று ஒரு வினை சொல். உருவுதல் என்றால் அது ஒரு வினையை குறிப்பதனால் அது வினை சொல். உருவம் என்பது ஒரு தோற்றத்தை குறிப்பதனால் ஒரு பெயர் சொல்லாக அது இருக்கிறது. அந்த இரண்டு சொற்களையும் வைத்து வார்த்தை நயம்பட இந்த பாடலை அமைத்திருக்கிறது. அலை உருவ கடல் உருவ தான் தகைதன் இன்று உயர்ந்த நிலை உருவ புயவலையை புயவலியை நீ உருவ நோக்கினார். கடல் போன்ற வண்ணம் கொண்ட இந்த ராமனது நிலை பெற்ற மிக வலிமை வாய்ந்த அந்த தோள்களினுடைய ஆற்றலை நீ கூர்ந்து பார்ப்பாயாக என்று சனகனுக்கு சொல்லுகிறார் விஸ்வாமித்திரர். அலை உருவ கடல் உருவத்து ஆண் தகைதன் இன்றுயர்ந்த அலை உருவ அலையின் உருவமாகிய கடல் உருவ கடலின் நிறத்தை உடைய உருவம் என்பதற்கு உருவம் என்னும் அந்த பெயர் சொல்லுக்கு இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறு பொருள்கள் வரும். உருவம் என்றால் நாம் இப்போது பொதுவாக தோற்றம் என்ற பொருளில் பயன்படுத்தும். அந்த மலையின் உருவம், அந்த மரத்தின் உருவம் என்றெல்லாம் தோற்றம் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அந்த உருவம் என்ற சொல்லுக்கே நிறம் என்ற ஒரு பொருள் உண்டு, அழகு என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்படி பல்வேறு பொருள்கள் உடைய அந்த வார்த்தையை பல்வேறு பொருள்களில் கம்பர் இந்த பாடலில் கையாண்டிருக்கிறார். அலை உருவ கடல் உருவம், என்று சொல்கிறார். அலையின் தோற்றத்தை உடைய கடலின் நிறம் என்று அர்த்தம். அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகை என்பது அலையின் வடிவமாக காட்சியளிக்கின்ற கடலினுடைய நிறத்தை உடைய ராமன் என்பது அந்த சொற்றொடருடைய பொருள். அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகை. ஆண்டகை என்றால் ஆண்தன்மை மிகுந்தவன், ஆண்மை ஆண்மை கம்பீரி காம்பீரியம் மிக்கவன் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அதை அன்மொழி அன்மொழி தொகை என்று இலக்கணத்தில் கூறுவார். ஆண் தகை என்றால் அதற்கு நேரடியான சொற்பொருள் என்னவென்றால் ஆண் தன்மை, அவ்வளவுதான் அதற்கு பொருள். அது ஆண் தன்மையில் மிகுந்த அதை மிகுதியாக கொண்டிருக்கின்ற அந்த ராமனை குறிக்கும் விதமாக பயன்பட்டு வருகின்ற இடமெல்லாம் அது அன்மொழி அன்மொழி தொகை என்று சொல்லப்படும். இங்கும் அன்மொழி தொகையாக அந்த சொல் வந்திருக்கிறது. ஆண் தகை என்ற அந்த சொற்றொடர் வந்திருக்கிறது. அது ராமனை குறிக்கக்கூடிய சொற்றொடராக இடம்பெற்றிருக்கிறது. அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகைதன் மீந்துயர்ந்த நிலை உருவ புயவழியை நீ உருவ நோக்கையா. அப்படிப்பட்ட ராமனுடைய கடலின் வண்ணத்தை உடைய அந்த ராமனுடைய மீந்துயர்ந்த மிகவும் உயர்ந்து காணப்படக்கூடிய கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடிய அந்த நீண்டு உயர்ந்த என்பது அந்த கம்பீரத்தன்மையை உணர்த்தக்கூடிய வார்த்தையாக வந்திருக்கு. அப்படி ஓங்கி உயர்ந்த தோள்கள் அவன் பெற்றிருக்கிறான். அப்படி ஓங்கி உயர்ந்திருக்கின்ற இலை உருவ புய வழியை இலை இலை என்பது திடமான தன்மை. திடமான தன்மை கொண்ட அந்த உருவ புய வழியை அழகான திடத்தன்மை உடைய அழகான, இங்கு இந்த உருவம் என்பது அழகு என்ற பொருளில் வந்து அழகான புயவலியை தோள்களின் ஆற்றலை. புயம் என்ற சொல் தமிழில் புயம் என்று வரும். அந்த ஜ யகரமாக பெரும்பாலான இடங்களில் மாறிவிடும். அந்த அடிப்படையில் புயம் என்பது இங்கு புயம் என்று வந்திருக்கு. புயம் என்றால் தோள்கள். அந்த தோள்களின் வலியை, வலி என்பது ஆற்றலை குறிக்கக்கூடிய வார்த்தை. வலிமை என்பது வலி என்று வரும். இப்போது வலி என்ற வார்த்தை நாம் பெரும்பாலும் வேதனை என்ற பொருளில் பயன்படுத்தும். உடலில் வலி இருக்கிறது, மனத்தில் வலி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த வேதனைக்கு நேர் எதிரான பொருளையும் அந்த வலி என்ற வார்த்தை தரும். ஆற்றல், வலிமை, வல்லமை என்ற பொருளெல்லாம் தரக்கூடிய வார்த்தை அது. இங்கு அந்த நேர்மறையான பொருளில் வந்து புய வலி என்றால் புயத்தின் ஆற்றல் வலிமை, தோள்களின் ஆற்றலை நீ உருவ நோக்கையா, நீ நன்றாக ஊடுருவி பார்ப்பாயாக. உருவ அங்கு உருவ என்ற வார்த்தை வினைச்சொல்லாக நிற்கிறது. இந்த இடம் உருவ நோக்குதல், நன்றாக ஊடுருவும்படி நீ பார்ப்பாயாக. உன்னுடைய கண்களால் நீ உருவி பார்ப்பாயாக, ஊடுருவி பார்ப்பாயாக, நன்றாக அவனுடைய தோள் பலத்தை நீ பார் என்று விஸ்வாமித்திரர் சனகனுக்கு சொல்லுங்கள். நோக்கு ஐயா ஐயா என்று சனகனை விழித்து சொல்கிறார். பொதுவாக அரசே என்று சொல்வது மரபு. கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகி விடும் போது ஐயா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வரும். ஒரு அன்பின் மிகுதியால் சொல்லக்கூடிய வார்த்தை. பெரியோர்கள் சிறியோரை ஐயா என்று சொல்வது பொதுவான மரபு கிடையாது. சிறியோர்கள் தான் மரியாதை நிமித்தம் பெரியோர்களை ஐயா என்று சொல்வார்கள். ஆனால் சில நேரங்களில் பெரியோர்கள் அன்பின் மிகுதியால் சிறியோர்களையும் ஐயா என்று சொல்லக்கூடிய நடைமுறையை நாம் இன்று கூட பார்க்கிறோம். கிராமங்களில் பெற்றவர்களே, தாய் தாப்பன் தாப்பன்மார்களே தங்கள் பிள்ளையே ஐயா என்று கூப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்க முடியும். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அங்கு அது மரியாதையின் காரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, அன்பின் காரணமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அந்த அடிப்படையில் இங்கு சனகனை நோக்கி ஐயா என்று விழித்து விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். நீ உருவ நோக்கு ஐயா, நீ உருவ நோக்கு என்று சொல். அப்படி சொல்லிவிட்டு அந்த தோள் வல்லமையால் அந்த தோள்களின் ஆற்றலினால் ராமன் சாதித்த செயல் என்ன என்பதை அடுத்த இரண்டு அடிகளில் சொல்கிறார். இவன் அந்த தாரகையை கொல்லும் போது நான் கண்ணார கண்ட ஒரு அதிசய செயல் என்னவென்றால், உலை உருவ கனல் உமிழ்கள் தாடகை தன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவி துருவாகி இவன் ஒரு பானத்தை பிரயோகித்தான். அந்த பானம் இவன் வில்லில் இருந்து புறப்பட்ட அந்த பானம் தாடகினுடைய மார்பை உருவிய அந்த வல்லமை வாய்ந்த அரைக்கு பிரம்மாண்ட வடிவமுடைய பேய் தோற்றம் கொண்ட அந்த தாடகினுடைய மார்பை உருவியது. மார்பை உருவி அப்பால் போய் அதனுடைய வேக அதன் பின்னு அடங்காமல் அதன் பிறகு அது வேகமாக பாய்ந்து அங்கு நின்று கொண்டிருந்த மலையை உருவியது. அந்த மலையை உருவி அதற்கு அப்பால் போய் அங்கு நின்று கொண்டிருந்த மரங்களை எல்லாம் உருவியது. மரங்களை எல்லாம் உருவி கடைசியில் மண்ணையும் உருவி பாய்ந்து தரைக்குள் புகுந்து அது மறைந்து விட்டது என்று சொல்லும். இப்படியாக ராமனுடைய அந்த வில் ஆற்றலை, அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்புசு நிகழ்த்திய அந்த வல்லமை வாய்ந்த காரியத்தை இந்த 2 அடிகளில் அழகாக கம்பர் பதிவு செய்திருக்கிறார். உலை உருவ கனல் உமிழ்கண் தாடகைதன் உரம் உருவி உலை உருவ கனல் உமிழ்கண் உலை உருவ உலை கொல்லனுடைய உலைக்களத்தை குறிக்கிறது. இந்த உலை என்பது கொல்லனுடைய உலையில் எரிகின்ற நெருப்பு போன்ற வடிவம் வாய்ந்த கனல் கொப்பளிக்கின்ற கண்களை உடையவள் தாடகை. உலை உருவ கனல் உலையின் வடிவமாக பொருந்திய கனலை வெளிப்படுத்துகின்ற கனல் உமிழ்கண் கனலை வெளிப்படுத்துகின்ற கண்களை உடைய தாடகைதன் தாடகை என்னும் அந்த அரக்கியினுடைய உரம் உருவி. உரம் என்ற சொல் இங்கு மார்பு என்ற பொருளில் வந்திருக்கு. மார்பை உருவி உரம் என்ற சொல் இப்போது பெரும்பாலும் பயிர்களை விளைவிக்க போடக்கூடிய அந்த எருவை குறிக்கும் விதமாக பயன்படுத்தும். பயிர்களுக்கு உரம் இட்டார், வயலுக்கு உரம் இட்டார் என்றெல்லாம் நடைமுறையில் நாம் அதை உபயோகப்படுத்தி உரம் என்ற சொல் பெரும்பாலும் எரு தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரு என்ற பொருளில்தான் இப்போது வழக்கத்தில் இருக்கிறது. அரிதாக சிலர் அதை வல்லமை என்ற பொருளிலும் பயன்படுத்துவார். நெஞ்சுரம் மிக்கவர் அவர், மிக்க உரம் வாய்ந்தவர் என்றெல்லாம் சொல்லுவார். அங்கு அது வலிமை என்ற பொருளில் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த 2 பொருள் அல்லாமல் மார்பு என்ற பொருளும் இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு அந்த மார்பு என்ற பொருளில் தான் வந்திருக்கிறது. உரம் என்ற சொல் மார்பு என்ற பொருளில் இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இவர் அருணகிரிநாதர் முருகனை பற்றி சொல்லும் போது, முதுசூர் உரமேல் விடும் வேலா, சூரபத்மனுடைய மார்பின் மீது வேலாயுதத்தை பிரயோகித்தவனே என்று பாடுகிறார். அங்கு அவர் உரம் என்ற சொல்லை மார்பு என்ற பொருளில் பயன்படுத்தும். இப்படி உரம் என்ற சொல் மூன்றுக்கு மேற்பட்ட பொருள் உடைய சொல்லாக இலக்கியங்களில் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே மார்பு என்ற பொருளில் கம்பர் பயன்படுத்தியிருக்கிறார். தாடகைதன் உரம் உருவி தாடகினுடைய அந்த மார்பை உருவி அதன் பிறகு மலை உருவி அங்கு நின்றிருந்த மலைகளை உருவி மரம் உருவி மலைகளை உருவிய பிறகு அங்கு நின்றிருந்த மரங்களையும் ஊடுருவி சென்று அதன் பிறகு இறுதியாக மண் உருவிற்று மண்ணை உருவி சென்று விட்டது. ஒரு வாளி ஒரு அம்பு. ஒரு வாளி என்ற எழுவாயை முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாளி அதாவது வாளி என்றால் அம்பு என்று சொல்லும். ஒரு வாளி ராமன் பிரயோகித்த அந்த ஒற்றை அம்பானது உலை உருவ கடல் உமிழ்கன் தாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிச்சு என்று அந்த வாளி என்று சொல்லை எழுவாயாக கொண்டு சென்று உருவிற்று என்பதை பயனிலையாக கொண்டு இந்த சொற்றொடரை முடிக்க வேண்டும். இப்படியாக ராமனுடைய தோள் வல்லமையை நீ பார்ப்பாயாக அவனுடைய தோள் ஆற்றலை நீ கூர்ந்து நோக்குவாயாக என்று விஸ்வாமித்திரர் சொல்லி, அதை தான் கண்கூடாக பார்த்ததை, அந்த தோள் ஆற்றலின் வல்லமையை, ராமன் நடத்திய அந்த போரில் தான் பார்த்ததை, அந்த பார்த்த காட்சியை சனகனுக்கு எடுத்துரைக்கிறார். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கு. பொதுவாக ஒருவருடைய ஆற்றலை, அவருடைய வல்லமையை அந்த தோல் புயங்களை வைத்துத்தான் இந்த காலத்தில் நாம் நோக்குகிறோம். இந்த காலத்தில் இந்த உடலை மிகவும் கட்டுமஸ்தாக வைத்திருப்பவர்கள் தங்களுடைய அந்த கட்டுமஸ்தான அந்த உடலை காட்டும் போது அந்த தோல் புஜங்களைத்தான் முறுக்கி காட்டுவார்கள். அந்த தோல் புஜங்கள் என்பது அதனுடைய திரட்சி என்பது அவர்களுடைய ஆற்றலை காட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறோம். அது இந்த காலத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்படி அப்படித்தான் விஸ்வாமித்திரரும் சனகனுக்கு சொன்னதை நாம் இங்கு பார்க்கிறோம். அவனுடைய தோள்களை நீ நோக்கு என்று சொல்லு. எப்படி இக்காலத்திலும் அந்த அந்த கைகளை, அந்த தோள்களை உருக்கி காட்டுகிறார்களோ, அதுதான் ஆற்றலுக்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறதோ, அதை போல விஸ்வாமித்திரரும் சனகனுக்கு சுட்டி காட்டுகிறார். ராமனுடைய அந்த தோள் வல்லமையை நீ பார், அவனுடைய அந்த புஜங்களை நீ நோக்கு என்று சனகனுக்கு சுட்டி காட்டுகிறார். இதை நாம் பார்க்கிறோம் இந்த பாடலில், அதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கும். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஏன் இதுல நிலை உருவ புகவலி நீண்டுயர்ந்த நிலை உருவ அப்படின்னா? ஆமா, நிலை என்பது இங்கு நிலைத்தன்மை கொண்டு ஸ்திரத்தன்மை, திடத்தன்மை என்று கூட எடுத்துக்கொண்டு மிகவும், அதாவது தோள்கள் என்பவை திடத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கிறது. அந்த திடத்தன்மையை குறிக்கக்கூடியதாக அந்த நிலை என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அந்த திடத்தன்மை வாய்ந்த உருவ புயம், திடத்தன்மை வாய்ந்த அழகான புயம் என்றார். நிலை உருவ புயம் என்பது சொற்பொருள் திடத்தன்மை வாய்ந்த அழகான தோள் என்று அர்த்தம். இந்த உருவம் என்பது அங்கு அழகு என்ற பொருள். அதே போல உருவ நோக்குதல் அப்படின்னா வந்து உற்று நோக்குதல் அப்படின்னு சேர்த்துக்கலாமா இல்ல வேற ஏதாவது அர்த்தத்துல? அதே அர்த்தம் தான். நாம் இப்போது கூட சொல்லுகிறோம் அல்லவா, நன்றாக ஊடுருவி பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்போது நாம் கூடுதலாக அந்த ஊடு என்ற வார்த்தையை உருவ என்பதோடு சேர்த்து பிரயோகிக்கிறோம். இங்கு அந்த உருவ என்ற வார்த்தை மட்டுமே வந்திருக்கும். உருவ என்றால் ஊடுருவும்படி பார்ப்பாயா என்றார். நீ உருவ நோக்கை உருவும்படி, ஊடுருவியா ஊடுருவி பார்ப்பாயாக என்றுதான் அதனுடைய சாரமான பொருள். நன்றாக பார் என்று சொல்லுகிறார். நன்றாக பார் என்று சொல்வதனுடைய வேறு வடிவம் தான் உருவ நோக்கையா. மிக அழகான பாடல். எளிய சொற்களும் உபயோகிச்சிருக்காங்க, அலை, நிலை, உலை, மலை. இதுல அரிய சொற்கள் என்று பார்த்தால் இந்த வாழி என்ற சொல், வாழி என்ற சொல் கம்பராமாயணத்தில் பல இடங்களில் வரும். அம்பை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் பல இருக்கின்றன. அணை என்பது அம்பு, அம்பு என்ற பொருளில் வரக்கூடிய. பானம் என்பது அம்பு என்ற பொருள் வரக்கூடியது. வாழி என்பது அம்பு என்ற பொருள். சாயகம் என்ற ஒரு வார்த்தை, அதுவும் அம்பு என்ற பொருள். இப்படி பல சொற்கள் இருக்கின்றது அம்பை. கிட்டத்தட்ட அனைத்து சொற்களையுமே கம்பர் கையாண்டு விட்டார். ஏனென்றால் ராமன் ஒரு வில்லாளி, அவனுடைய வில்லாற்றலை விழுந்தோட ஓதக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த அம்புக்கு வேறு என்னென்ன சொற்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கம்பர் பயன்படுத்தி இருப்பதை நாம் இந்த காவியத்தில் பார்க்கிறோம். இங்கு வாழி என்ற சொல்லை பயன்படுத்த இதுல வேற சந்தேகங்கள் இதுல தோளை பற்றி பாடிவிட்டு சட்டென்று அவர் வில்லை பற்றியும் பாடுகிறார். முதல் நான்கு வரிகள் தோளை பற்றி கூறிவிட்டு அடுத்தது நான்கு வரிகளில் அவர் அதாவது முதலில் அவனுடைய அந்த தோள் ஆற்றலை, அந்த தோள் அந்த புஜ பராக்கிரமத்தை நீ பார். அந்த அவனுடைய புஜம் அப்படி பார்க்கும் போதே அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக அவனுடைய தோள்கள் அமைந்திருக்கின்றன. ராமனுடைய தோள், அந்த தோள்களை பார் என்று சொல்லிவிட்டு, வெறுமனே சிலருக்கு அழகான தோற்றம் இருக்கும், உடல் கட்டுமஸ்தாக இருக்கும், ஆனால் அவர்களால் கட்டுமஸ்தான அந்த உடலை வைத்துக் கொண்டு வீர தீர செயல்களை செய்து முடிக்க முடியாது. வீர தீர செயல் என்பது வேறு, கட்டுமஸ்தான உடல் என்பது வேறு. பார்ப்பதற்கு மிகவும் பலசாலியாக காட்சி அளிப்பார், ஆனால் மனத்தளவில் அவர் பயந்தவராக இருக்கலாம், அதனால் அவரால் வீர தீர செயல் செய்ய முடியாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் போதிய பயிற்சி பெறாமல் இருந்தாலும் அவரால் வீர தீர செயல்களை செய்ய முடியாது. இரண்டும் தேவை, நல்ல உடல்வாகவும் அமைந்திருக்க வேண்டும், அந்த உடல்வாகை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொண்டு அந்த பயிற்சியால் தீர தீர செயல்களை நிகழ்த்தக்கூடிய அந்த திறமும் அமைந்திருக்க வேண்டும். ஆக முதலில் அந்த ராமனுடைய அந்த தோற்றத்தை காட்டியவர், அவனுக்கு வெறும் தோற்றம் மட்டும் இல்லை, அவன் மிக்க ஆற்றலும் உடையவன், வீர தீர செயலை நிகழ்த்தக்கூடிய வல்லமையும் அவனுக்கு உண்டு என்பதை சொல்வதற்காக அடுத்து அவன் நிகழ்த்திய அந்த ஒரு செயலையே ஓமானமாகவும் எடுத்து சொல். இவன் இப்படிப்பட்ட தோள் தோள் அழகை பெற்றவன் மட்டுமல்ல, அந்த தோள்களால் நாடகையை வீழ்த்தியவன், தோள் ஆற்றலால் தன்னுடைய வில்லை வளைத்து அதிலிருந்து அம்பை பிரயோகித்து அந்த அம்பின் ஆற்றலால் அந்த தாடகையை வீழ்த்தியவன் என்று அதற்கு தான் கண்ட அந்த காட்சியை சாட்சியாக இங்கு எடுத்துக்காட்டி. அந்த தோளிலிருந்து வந்தது இந்த வில் அப்படின்னு அது அது அது சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் இதுல அந்த அதாவது அந்த தோள் ஆற்றல் இருந்தால்தான் வில்லை இயக்க முடியும். இல்ல, அந்த வில் என்பது நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதுக்கு அந்த காலத்தில் வில், அந்த வில்லை தூக்குவதே கடினமாக இருக்கும், சாதாரணமாக தூக்கிவிட முடியாது. அதை தூக்கி அந்த தோள்களை சுமந்து கொண்டு அவர்கள் நடந்து செல்வார்கள், போர்க்களத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேட்டையா நிமித்தமாக அல்லது வேறு எங்கு செல்வதாக இருக்கும். இப்போது ராமன் அந்த தோள்களில் அந்த வில்லைத்தான் சுமந்து கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட தோளாற்றல் இருந்தால்தான் அதை வளைத்து அதில் நாணயற்றி அதில் இருந்து அம்பை பிரயோகிக்க முடியும். அதனால்தான் இரண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து சம்பந்தப்படுத்தி சொல்கிறது. அதாவது அந்த கடைசி வரியில் அந்த ஒரு ஒரு வாளின்னு சொல்றது போல அவன் தோள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செயல்பட்டு வந்தது. அதாவது நீண்ட அவன் தோளை நோக்கு இந்த தோள் தான் அவள் அந்த அரக்கியையும் கொன்றது குருவிற்று ஆமா, அதுதான், அவன் தோ அதாவது கொன்றது அம்புதான், ஆனால் அந்த அம்பை ஏவியது இவனுடைய தோள் ஆற்றல், அதனால் இவனுடைய ஆற்றல் எவ்வளவு என்பது நீ புரிந்து கொள்ளலாம் சரி. அந்த மாதிரி சொல்லி. அடுத்த பாடல் போகலாம். போலாய் சென்ற பாடலில் தோள்களின் வல்லமையை சொன்னவர், இந்த பாடலில் அடுத்து அவனுடைய புனித தன்மையை சொல்லி, அவனுடைய வீரத்தை சொல்லிவிட்டவர் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த புனித தன்மையை சொல்லுகிறார். அதற்கு ஒரு காட்சியை சாட்சியாக இங்கு காட்டுகிறார். அது என்னவென்றால், அகலிகைக்கு முந்தைய உருவம் கொடுத்த அந்த நிகழ்வு, கல்லாக கிடந்தவளை மீண்டும் பெண்ணாக மாற்றிய அந்த சம்பவம், அதை சொல்லி அப்படிப்பட்ட புனிதத்தன்மை பொருந்தியவனாக இவன் இருக்கிறார் என்பதை கனகனுக்கு விஸ்வாமித்திரர் எடுத்துரைக்கிறார். கோதமந்தன் பன்னிக்கு முன்னை உரு கொடுத்ததிவன் போதுவின் வென்றது எனப் பொழிந்த புலன்கழற்கால் கொடி கண்டாய், காதல் என்றும் உயிர் மேலும் இத்தறியோன் பால் உண்டாள், நீதிவந்தன் வரலாறும் புயவலியும் என உரைத்தான். கோதமன் தன் பன்னிக்கு முன்னை ஒரு கொடுத்ததிவன் போது வென்றது எனப் பொழிந்த புலன் கழற்கால் கொடி கண்டாய். கோதமன் கௌதம முனிவருடைய பன்னிக்கு பன்னி என்றால் மனைவி என்ற பொருளில் வருகிறது. அது பத்தினி என்ற அந்த பட சொல்லினுடைய தமிழ் திரிபு. பத்தினி, முனி பத்தினி என்று சொல்வார்கள். முனிவர்களுடைய மனைவிமார்களை முனி பத்தினி என்று சொல்வது ஒரு வழக்கம். அந்த பத்தினி என்ற சொல்லினுடைய தமிழ் திரிவாக பன்னி என்ற சொல் வருகிறது. கோதமந்தன் பன்னிக்கு, கோதமனுடைய பத்தினியாகிய அந்த அகலிகைக்கு உன்னை ஒரு உன்னை உரு கொடுத்தது, உன்னுடைய வடிவத்தை கொடுத்தது எது என்று கேட்டால், இவன் போது வென்றது என பொழிந்த பொலன் கழற்கால் பொடி கண்டாய். இவனுடைய காலில் இருந்து உதிர்ந்த ஒரே ஒரு துகள்தான் என்று சொல்லுங்கள். கொடுத்தது கால் பொடி கண்டாய். அந்த கொடுத்தது எதுவென்று கேட்டால் அவனுடைய காலில் இருந்து உதிர்ந்த பொடி, ஒரு துகள்தான், ஒரு சிறு மண் துகள்தான் என்று சொல். கொடுத்தது கால் பொடி கண்டாய். அந்த கால் எப்படிப்பட்டது என்பதை அடை கொடுத்து கூறியிருக்கிறார். ஒரு சில சொற்கள் அந்த காலை சிறப்பிக்கின்ற அடையாக வந்திருக்கு. அது எப்படிப்பட்ட கால் என்றால், போது வென்றது என பொழிந்த, போது என்றால் மலர் என்றார், இங்கு தாமரை மலரை குறிக்கிறது. போது என்றால் மலர். இது நாம் இப்போது போது என்பதை பொழுது என்ற பொருளில் பயன்படுத்தும். இப்போது, அப்போது என்றெல்லாம் அந்த போது என்ற சொல்லை பொழுது என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் போது என்பதற்கு மலர் என்ற பொருள் இலக்கியங்களில் பல இடங்களில் பயந்து வந்திருப்பதை நாம் காணலாம். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி என்ற அந்த திருக்குறளில் போது என்ற சொல் மலர் என்ற பொருளில் வந்திருக்கு. அதே போல போதரி கண்ணாய் என்று திருப்பாவையில் ஆண்டாள் பாடியிருப்பார். போதரி கண்ணாய், மலர் போன்ற கண்ணை உடைய பெண்ணே என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நோக்கி சொல்லுவதாக அந்த திருப்பாவையில் வரும். அங்கு அந்த போது என்ற சொல் மலர் என்ற பொருள் வந்திருக்கு. அதே போல இங்கு மலர் என்ற பொருளில் அந்த சொல் வந்திருக்கிறது. மலரை வென்றது, அதாவது தாமரை மலரை வென்றது என பொழிந்த கால் என்று ராமனுடைய அந்த பாதத்தை கம்பர் சிறப்பிக்கிறார். ராமனுடைய பாதம் எப்படிப்பட்டது என்றால், அது மலர் போன்ற பாதம் என்று சொல்லவில்லை, அதாவது வெறுமனே ஓமானமாக சொல்லவில்லை, மலர் போன்ற பாதம் என்று சொல்லவில்லை, மலரையும் வென்ற பாதம் என்று சொல்லி தன்னுடைய அழகால் அந்த பொழிவால் மலரையும் தாமரை மலரையும் வென்று விட்டது ராமனுடைய பாதம். அப்படிப்பட்ட பாதத்தின் பொடிதான், அந்த பாதத்தில் இருந்து உதிர்ந்த அந்த துகள்தான் கௌதமனுடைய மனைவிக்கு முந்தைய உருவத்தை கொடுத்தது என்று சொல்லும். அப்படி காலை போது வென்றது என பொழிந்த கால் என்று சொன்னவர் இன்னும் கூடுதலாக ஒரு அடையை சேர்க்கிறார். கொலன் கவழல் கால் என்று சொல்லும். கொலன் தழல், தழல் என்றால் அநேகமாக உங்களுக்கு அது தெரிந்த சொல்தான். தழல் என்றால் ஒரு அணிகலன், காலில் கட்டக்கூடிய அணிகலன். வீரர்கள் பொதுவாக அதை அணிந்திருப்பார். வீரத்தின் அடையாளமாக அது கட்டப்படும். வீர தழல் என்று சொல்வார். அது ஆண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், காலில் அணியக்கூடிய ஆபரணம். இந்த காலத்தில் ஆண்கள் யாரும் காலில் ஆபரணம் அணிவதாக நாம் பார்க்க முடியாது. இந்த காலத்தில் பெண்களே காலில் ஆபரணம் அணிவதை பார்ப்பது அரிதாகி கிராமத்து பெண்கள் கொலுசு முதலிய ஆபரணங்கள் அணிகிறார்கள். பரதநாட்டியத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் சிலம்பு போன்றவற்றை ஆடும் வேளையில் அணிவார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஆண்களும் ஆபரணம் காலில் பூண்டிருந்தார். அது வீரத்தை குறிக்கக்கூடிய ஆபரணம், அழல் என்னும் ஆபரணம். அந்த கழலை ராமன் பூண்டியிருக்கிறார், ஆபரணத்தை. அது பொன்னால் ஆன ஆபரணம், அதனால் புலன் கழல் என்று சொல்லுகிறார். புலன் என்பது பொன்னை குறிக்கக்கூடிய வார்த்தை. புலன் என்றால் பொன் என்றார். அப்படி பொன்னால் ஆணி ஆகிய கழலை, ஈர கழலை கட்டிய காலை உடையவன் ராமன். அவனுடைய காலில் இதில் இருந்து உதிர்ந்த அந்த துகள்தான், அந்த பாதத்தில் இருந்து உதிர்ந்த அந்த பாத துளிதான் அந்த அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தது என்று விஸ்வாமித்திரர் ராமனுடைய அந்த பாதத்தினுடைய புனித தன்மையை இங்கு கனகனுக்கு எடுத்துரைத்தார். கோதமன் தன் பன்னிக்கு முன்னை ஒரு கொடுத்தது இவன் போது வென்றது என பொழிந்த புலன் தொழற்கால் கொடி கண்டாய் என்று சொல்லிவிட்டு, இப்படி ராமனுடைய வீர தீரத்தை ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் அவனுடைய புனிதத்தன்மையையும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் பிறந்தது நேரத்திலிருந்தே அவனுடைய வரலாற்றை சொல்லி வந்தார், ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தார். இந்த ராமன் பூமியில் வந்து பிறந்ததே அறம் செய்த அறத்தால் தான், அதாவது புண்ணியம் செய்த புண்ணியத்தால் தான் ராமன் இந்த பூமியில் வந்து பிறந்தார், பாவம் செய்த பாவத்தால் தான் இந்த பூமியில் வந்து ராமன் பிறந்தான் என்று சொல்ல ஆரம்பித்தார். ராமனுடைய பிறப்பில் இருந்து ஆரம்பித்தார். அப்படி பிறப்பில் ஆரம்பிக்கும் போது ராமன் பூமியில் பிறந்தது பாவம் செய்த பாவத்தால் புண்ணியம் செய்த புண்ணியத்தால் என்று ஒரு சொல் அழகை கம்பர் பிரயோகித்திருப்பார் அந்த இடத்தில். அந்த சொற்றொடர் நாம் அறிந்து இன்பு இன்புறற்குரிய சொற்றொடர். ராமன் பிறப்பதனால் பாவங்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு போகப் போகின்றன, புண்ணியங்கள் எல்லாம் மேலும் மேலும் விருத்தியாக போகின்றன, மேலும் மேலும் வளரப் போகின்றன. அதை குறிப்பதற்கு ராமன் இந்த பூமியில் பிறந்தது பாவம் செய்த பாவத்தால் புண்ணியம் செய்த புண்ணியத்தால் என்று விஸ்வாமித்திரர் சொல்வதாக அம்பர் பாடல் அமைத்திருப்பார். அப்படி தொடங்கினார் ராமன் பிறந்தது இருந்து தொடங்கினார் விஸ்வாமித்திரர். அப்படி தொடங்கி அவன் பிறந்தது வளர்ந்தது கல்வி கற்றது எல்லாம் சொல்லி வந்தவர், அவன் தன்னுடன் காட்டிற்கு வந்த பிறகு நிகழ்த்திய அந்த வீர தீர செயலையும் அதிசய நிகழ்வாகிய அகலிகைக்கு சாப விமர்சனம் கொடுத்த நிகழ்வையும் சொல்லி முடித்துவிட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறார் என்றால், காதல் என்ற உயிர் மேலும் இக்கரியோன் பால் உண்டால் எனக்கு அன்பானது என்னுடைய உயிர் மேல் உள்ள அன்பை விடவும் இந்த கரியவனாகிய ராமன் மீது அதிகமாக உள்ளது என்று சொல். இங்க அந்த பால் என்ற சொல் ஏழாம் வேற்றுமை உருவாக வரும். கரியோன் பால் என்றால் இக்கரியோன் இடத்து இந்த ராமன் இடத்து எனக்கு உண்டு, உண்டு என்பதற்கு பிறகு வரக்கூடிய அந்த அசை சொல் அதற்கு தனித்து நாம் பொருள் பார்க்க வேண்டியதில்லை, அதை நாம் தள்ளி தள்ளி விடலாம். அது ஓசை நிறைப்பதற்காக அந்த வார்த்தை ஆள் என்று அது அசை சொல். காதல் என்ற உயிர் மேலும் இக்கரியோன் பால் உண்டு எனக்கு அன்பானது என் ஆதி மீது நான் வைத்திருக்கின்ற அன்பை விட இந்த கரியவனாகிய ராமன் மீது வைத்திருக்கிற அன்பு மிகுதியானது என்று சொல்கிறார். இதன் மூலம் ராமனுக்கும் தனக்கும் உள்ள அந்த அன்பு பிணைப்பை சடகனுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒருவர் இன்னொருவரிடத்து அறிமுகப்படுத்தும் போது எல்லா விதமான அவருடைய சிறப்புகளையும் சொல்லிவிட்டு இவர் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், இவர் மீது நான் அவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு இன்னும் கூடுதலாக அந்த நபரை பற்றிய மதிப்பு உயரும். வெறுமனே அவரை பற்றிய செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு முடிப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல. இவன்பால் மிகவும் நான் அன்புடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது இவன் இவனோடு யார் பழகினாலும் அவர்களோடு அன்பு பிணைப்பு உடையவனாக மாறிவிடுவான் என்பதை குறிக்கும் விதமாக அந்த கடைசி வாசகத்தை விஸ்வாமித்திரர் பயன்படுத்துகிறார். காதல் என்ற உயிர் மேலும் கரியோன் பால் உண்டார் எனக்கு என் உயிர் மீது உள்ள அன்பை விடவும் இந்த ராமன் மீது அதிக அன்பு உள்ளது என்று சொல்லிவிட்டு கடைசியில் தன்னுடைய அந்த வரலாற்றை முற்று பெறவிக்க ஒரு வாசகத்தை சொல்லி முடிக்கிறார். ஈது இவன் தன் வரலாறும் புயவலி, இதுதான் இவனுடைய வரலாறு, இதுதான் இவனுடைய தோல் வல்லமை என்று சொல்லி முடிக்கிறார் என உரைத்தான் என்று கூறி முடித்தான் விஸ்வாமித்திரர். ஈது ஈது என்பது இது என்ற சொல்லினுடைய நீட்டல் வடி. ஈது இது இவன் தன் வரலாறு, இதுதான் இவனுடைய வரலாறு, இதுதான் இவனுடைய தோல் வல்லமை என்று சொல்லி சனகருக்கு ராமனுடைய விவரங்களை உணர்த்தி முடிக்கிறார் விஸ்வாமித்திரர். இப்படியாக இதில் ஒரு கதை ஒரு ஒரு பகுதி முடிவு பெறுகிறது. இதுவரைக்கும் விஸ்வாமித்திரர் சொல்லி வந்த அந்த செய்திகள் வரிசையாக இடம்பெற்றன. ராமனுடைய மூதாதையர்கள் இருந்து ஆரம்பித்து ராமனுடைய பிறப்பில் தொடங்கிய அவன் கடைசியில் கௌதம முனிவருடைய மனைவியாகிய அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தது வரைக்கும் சொல்லி முடித்து இதுதான் இவனுடைய வரலாறு என்று நிறைவு செய்கிறார் தன்னுடைய உரையை விஸ்வாமித்ரர். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஐயா, இதுல பொடி கண்டா என்பது காலில் வந்த பொடியை பார் என்ற அர்த்தத்துல சொல்றாரு. அப்ப அவர் தூசியை பார் அப்படின்னு சொல்றாரா? கண்டாய். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டா என்பதற்கு இங்கு தனியாக பொருள் பார்க்கக்கூடாது. எப்படி ஆள் என்பதற்கு தனியாக பொருள் பார்க்காமல் அதை அசை என்று நீக்கி விட்டோமோ, அதே போல கண்டாய் என்பதையும் அசை என்று நீக்கிவிட வேண்டும். அதைக்கு நாம் தனியாக பொருள் பார்க்க தேவையில்லை. காரணம் என்னவென்றால், அதை ஒரு அசை சொல்லுதான், அதை முன்னிலை அசை என்று சொல்வார்கள். இந்த மாதிரி முன்னிலை அசை சொற்களை நீங்கள் பாரதியாருடைய பாடலில் கூட பார்க்க முடியும். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டி. அந்த கண்டீர் என்ற வார்த்தைக்கு நீங்க அங்கு தனித்து பொருள் பார்த்தால் அங்கு பொருள் பொருந்தாது. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். அங்கு கண்டீர் என்பதை நாம் முன்னிலை அசையாக சொல்லி அங்கு நீக்கினால்தான் அந்த முன்னும் பின்னும் உள்ள அந்த சொற்றொடருக்கு பொருந்தும், அந்த வாக்கியம் பொருந்தும். அது இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த கண்டாய் கண்டீர் என்பவை எல்லாம் வரும், அதை முன்னிலை அசை என்று சொல்லுவார்கள். அதே போல இங்கு இது முன்னிலை அசையாக வந்திருக்கு. கண்டாய் என்பதற்கு நாம் தனியே பொருள் பார்க்க வேண்டியதில்லை, அதை நாம் நீக்கிவிடலாம். அது ஒரு முன்னிலை அசை. கண்டாய் கண்டாய், நாம் இப்போது பேசும்போது கூட சில நேரங்களில் அர்த்தமற்ற சில சொற்களை இடையில் இணைத்து பேசுவோம். அதை போன்றதுதான் இது. இதோட போது வென்றர் என பொழிந்த புலன் கலர்க்கால் கொடி, அவ்வளவுதான். அந்த வாசகம் அத்தோடு நிறைவு பெறுகிறது. கண்டாய் என்பது அவனை நோக்கி சொல்வது போல அமைந்திருக்கிறது, அவ்வளவுதான். அது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருவனிடம் அதை அழுத்தி சொல்வது போல அமைந்திருக்கிறது. அவள் அதை நீ பார்ப்பாயாக என்று சொல்லும் விதமாக அமைத்திருந்தால் காண்பா என்று அமைத்திருக்க வேண்டும். கொடி காண்பாய், கொடிதான் நீ பார்ப்பாயாக என்று அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இது இறந்த காலத்தில் கண்டாய் என்று இருக்கிறது. எனவே இதை நான் அசை சொல்லாக தள்ளிவிட வேண்டும், அதற்கு தனியாக பொருள் பார்க்க. இப்படி பல இடங்களில் வரும் அந்த இந்த மாதிரியான சொல், கண்டாய் கண்டீர் என்பது. நன்றி ஐயா. வேறு சந்தேகங்கள் இருக்க, இதுல வந்து அரிய சொற்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் பன்னி என்பது ஒரு அரிய சொல். போது, போது என்பது மலரை குறித்து வந்த சொல். அடுத்து புலன் என்பது பொன்னை குறிக்கக்கூடிய வார்த்தை. புலன் என்றால் பொன் என்றார், தங்கம். அடுத்து தழல் என்பது அது நிரம்ப வழக்கத்தில் உள்ள வார்த்தை, தழல் என்று. அடுத்து அவ்வளவு, அந்த புயவலி என்பதை நாம் ஏற்கனவே சென்ற பாடல்களில் பார்த்தோம். அடுத்த பாடல் போகலாமா? இதுல சிறு சந்தேகம் சொல்ல முடியாது, அதாவது ஒரு ஒரு இதுன்னு சொல்லலாம், ஒரு பார்வைன்னு சொல்லலாம். அதாவது ராமர் தோள், அது அவரோட வீரம் எல்லாம் சொல்லும்போது, ஆனா அவரோட பாதம் மாத்திரம் ஒரு பூ போன்ற பாதம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப மென்மை தன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு. அது ஆமா, வந்து ஒரு உத்தம ஆடவர்களுடைய லட்சணம் வந்து உடல் மென்மையாக இருப்பது தான். ரொம்பவும் கரட்டு முரட்டாக இருக்கக்கூடாது, மென்மையாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். அது பொதுவாக அது ஒரு எதிர்மறை சேர்க்கை தான். அப்படி நாம் யாரையும் நடைமுறையில் பார்க்க முடியாது, ஆனால் இலக்கியங்களில் அப்படித்தான் சொல்வார். நீங்கள் வீரதீரமிக்க ஆண்களினுடைய வர்ணனையை நாம் இலக்கியத்தில் பார்க்கும் போது அவர்கள் முகம் சந்திரன் போல் இருந்தது என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய பாதம் தாமரை போல் இருந்தது என்று சொல்லுவார்கள், அவருடைய கரங்கள் எல்லாம் செந்தாமரை போல் இருந்தன என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அந்த மென்மைத்தன்மையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் வன்மைத்தன்மையும் இருக்க வேண்டும், ரெண்டும் இருக்க வேண்டும், இரண்டும் செயற்கையாக ஆண்கள் வெளிர வேண்டும் என்பதுதான் சரியான லட்சணம் என்ற அடிப்படையில் இப்படி சொல்லியிருக்கிறேன். நன்றி. அது இங்கு மலர் போன்ற பாதம் என்று சொல்லும் போது மலரின் மென்மையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அந்த ராமன் கரிய உருவம் உடையவன் தான், ஆனால் கரிய நிறம் உடைய அவனுடைய அந்த ஒட்டுமொத்த உடல் தோற்றத்தில் கரங்கள், அந்த உள்ளங்கைகள் சிவந்திருக்கும், பாதங்கள் சிவந்திருக்கும். அதனால் இங்கு போது வென்றது என பொழிந்த கால் என்று சொல்லும் போது தாமரை பூ போன்ற சிவந்த பாதம் என்று அந்த நிறத்திற்கு சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மென்மைக்கு சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மென்மைக்கு ஓமானமாக மலர் வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம், அந்த நிறத்திற்கு ஓமானமாக மலர் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் அந்த அழகிய தோற்றம், ஒரு பூவை பார்க்கும் போது அந்த பூ எப்படி ஒரு பொலிவான தோற்றத்தில் காணப்படுகிறதோ அந்த அழகு தோற்றத்திற்கு மலர் ஓமானமாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எந்தெந்த விதங்களில் அந்த உவமை பொருந்துகிறதோ எல்லா விதங்களிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனே மென்மை என்பதற்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளும், மென்மைக்கும் சேர்த்துதான், மென்மையாகவும் ராமனுடைய பாதம் இருந்தது என்பதையும் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மலர் போன்ற அழகாகவும் இருந்தது, மலர் போன்ற சிவந்த நிறத்திலும் இருந்தது, எல்லாமே உள்ளடக்கிய ஓமானமாக அந்த போது என்ற வார்த்தை வந்தது. இது நல்ல விளக்கமாக இருக்கிறது. நம்ம அந்த மென்மையை தன்மை எடுத்துக்காம அதோட நிறத்தை எடுத்துக்கிறது. அடுத்த பாடல் போகலாம். போகலாம், அடுத்த பாடல் போகலாம், வேற சந்தேகம் இல்லைன்னா போகலாம். அடுத்து கார்முக படலம். இது இதற்கு முன்பு உள்ள படலத்தின் பெயர் குலமுறை கிழத்து படலம். ராமனுடைய அந்த குலத்தின் முன்னோர்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்ததனால் அது குலமுறை கிழத்து படலம் என்ற பெயரை கொண்டிருந்தது. இந்த படலத்தின் பெயர் கார்முக படலம். கார்முகம் என்றால் வில் என்று பொருள். வில்லை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய பகுதி இது என்பதனால் கார்முக படலம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இது எந்த வில் என்றால் சீதையை மணப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் சீதையை மணக்கலாம் என்று நிபந்தனை ஏற்படுத்தி இருந்தார்களோ அந்த நிபந்தனைக்குரிய வில்லை குறிக்கிறது. அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றியவர்கள் யாரோ அவர்கள் சீதைக்கு மணவாளனாகலாம். இதுதான் சனகன் தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக ஏற்படுத்தியிருந்த நிபந்தனை. அதை கன்னியாசுல்கம் என்று வடமொழியில் சொல்வார். கன்னியாசுல்கம் அதாவது ஒரு கன்னியை மனம் முடிப்பவர்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனை, அதற்கு பெயர் கன்னியாசுல்கம் என்று பெயர். கன்னியாசுல்கமாக அந்த வில்லை சனகன் ஏற்படுத்தியிருந்தார். அந்த வில் பற்றிய செய்திகளை இந்த பகுதி சொல்லுகிறது. அதனால் இதற்கு கார்முக படலம் என்ற பெயரிட்டிருக்கிறார் கம்பர். கார்முகம் என்றால் வில். இந்த வில் யாரிடம் இருந்த வில் என்றால் சிவனிடம் இருந்த வில். அந்த செய்தி இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. சிவனிடம் இருந்து கனகனுடைய முன்னோருக்கு வந்து சேர்ந்தது. அந்த வில் வழி வழியாக சனகனுடைய அந்த குடும்பத்தினரிடமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வில்லைத்தான் சனகன் அந்நியா சுல்கமாக நியமித்து அவர்களுக்குத்தான் இந்த வில்லை வளைக்கின்ற அந்த ஆண்மகனுக்குத்தான் என்னுடைய மகள் மனைவியாவாள் என்று நிபந்தனை ஏற்படுத்தியது. இந்த செய்தியெல்லாம் யார் சொல்லுகிறார்கள் என்றால், வில்லை பற்றிய செய்திகளை எல்லாம், வில் எங்கிருந்தது, எங்கிருந்து எப்படி வந்தது, அது மட்டுமில்லாமல் சீதை எப்படி தோன்றினாள் என்ற செய்தியை எல்லாம் இந்த படலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியெல்லாம் சொல்லுபவர்கள், சொல்லுபவர் யார் என்றால் சதானந்தம், சரகனுடைய குலகுருவாகிய சதானந்த முனி. இந்த சதானந்த முனிவர் ஏற்கனவே விஸ்வாமித்திரரோடவும் ராமலட்சுமணரோடவும் பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அப்போது சதானந்த முனிவருக்கு சுருக்கமாக ராமலட்சுமணர் பற்றிய செய்தியை விஸ்வாமித்திரர் சொன்னதாக பார்த்தோம். அந்த சதானந்தர் யார் என்றால், அவர்தான் அந்த கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த மகன் மகன். இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் தான் இங்கு இந்த வில்லை பற்றிய செய்தியும் சீதையினுடைய பிறப்பு குறித்த செய்தியையும் எடுத்துரைத்தார். விஸ்வாமித்திரர் ராமனை பற்றிய வரலாற்றை சொல்லி முடித்தவுடன் சனகன் வேதனையுடன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், இவ்வளவு அழகான ஆற்றல் மிகுந்த ஒரு உத்தம புருஷனை நான் என் கண்களால் பார்க்கிறேன். இவன் என் மகளுக்கு ஏற்றவன் தான். ஆனால் நான் ஒரு நிபந்தனையை ஏற்படுத்தி விட்டேனே, அந்த நிபந்தனையை நிறைவேற்றினால்தானே இவன் என்னுடைய மகளுக்கு மணவாளனாக ஆக முடியும். அந்த வில்லை கன்னியா சுல்கமாக ஏற்படுத்தியதனால் என் மகள் இதுநாள் வரைக்கும் திருமணமாகாமலேயே இருந்து கொண்டிருக்கிறாள். அந்த வில்லை வளைக்க வந்து பல அரசர்கள் தோற்று போய்விட்டார்கள். தோற்றது அவர்கள் அல்ல, நானும் தோற்று போய்விட்டேன். என் மகளுக்கு இதுநாள் வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாத நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்று வருத்தத்துடன் தன்னுடைய மன உணர்வை பதிவிக்கிறான். அவன் இந்த வில்லை வளைப்பவர்களுக்குத்தான் தன்னுடைய மகள் என்று சொல்லிவிட்டான். யாராவது வல்லமை வாய்ந்தவன் வளைத்து விடுவான் என்று நம்பிக்கையும் சொல்லிவிட்டான். ஆனால் பல அரசர்கள் வந்து வந்து அது முடியாமல் போய் அவர்கள் திரும்பிவிட்டார். காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, அதை வளைப்பவர்கள் யாரும் வரவில்லை. ஆரம்பத்தில் சில பேர் வந்து தோற்று திரும்பி போன பிறகு யாரும் அதன் பிறகு வரவில்லை. அதனால் இப்போது சனகனுக்கு ஒரு அச்சம் உண்டாகிவிட்டது. தன் மகளுக்கு ஏற்ற மணவாளன் அமையாமலேயே போய் விடுவானோ, தன் மகள் காலம் முழுக்க கன்னியாகவே இருந்துவிட நேருமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் அந்த வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக விஸ்வாமித்திரரிடம், இந்த வில்லுக்கு தோற்றது மற்ற அரசர்கள் இல்லை, நான் தான் தோற்று போய்விட்டேன். அது அதனால் என் மகளுக்கு இதுநாள் வரைக்கும் மனமாகாமலேயே இருக்கும்படியான நிலை உண்டாகிவிட்டது என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொன்னதற்கு பிறகு அவனுடைய அந்த குறிப்பை உணர்ந்து கொண்டு சதானந்தர் அந்த வில்லினுடைய வரலாற்றை விஸ்வாமித்திரருக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். இந்த வில் எங்கு இருந்தது, யாரிடம் இருந்தது என்றால் சிவபெருமானுடைய அம்சமாகிய வீரபத்திரரிடம் இருந்தது. தட்சன் என்பவன் ஒரு யாகம் வளர்த்தான். அந்த தட்சனுக்கு பிறந்தவள் தான் தாட்சாயணி. அந்த தாட்சாயணியைத்தான் சிவன் மனம் புரிந்திருந்தார். ஆக தட்சன் சிவனுக்கு மாமனார் என்ற முறை உடையவனாக ஆகிறான். அந்த தட்சன் ஒரு சமயம் ஒரு யாகம் வளர்த்தான். அந்த யாகத்திற்கு அவன் 33 கோடி தேவர்கள், முனிவர்கள் என்று அனைவரையும் அழைத்திருந்தான். ஆனால் சிவபெருமானை மட்டும் அவன் அழைக்கவில்லை. தன்னுடைய மருமகனாகிய சிவபெருமானை மட்டும் அவன் அவமதித்து அவருக்கு அழைப்பு அனுப்பாமல் அந்த யாகத்தை அவன் நடத்தி கொண்டிருந்தான். அதனால் சிவன் கோபமுற்று தன் அம்சமாக வீரபத்திரர் என்பவரை போன்ற செய்து அந்த வீரபத்திரரை அந்த தக்ஷனுடைய யாகத்தின் மீது ஏவி விடுகிறார் சிவன். அந்த வீரபத்திரர் பாய்ந்து செல்கிறார், கையில் ஒரு வில்லை ஏந்தி கொண்டு செல்கிறார். அந்த வில் தான் கனகனிடம் இப்போது இருக்கக்கூடிய வில். அந்த வில்லோடு சென்ற வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்து அங்கு இருந்த தேவர்களை எல்லாம் சிதற ஓடச் செய்தார் என்பது நாம் சிவபுராணத்தில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்படி தக்ஷனுடைய யாகத்தை அந்த வில்லை கொண்டு அழித்த வீரபத்திரர் அதன் பிறகு அந்த காரியம் முடிந்த பிறகு அந்த வில்லை சனகனுடைய மூதாதையர்களில் ஒரு அரசனிடம் ஒப்படைத்து விட்டார் அந்த வீரபத்திரர். இந்த வில் உங்களிடம் இருக்கட்டும், உங்கள் வம்சத்தாரிடமே தொடர்ந்து இருக்கட்டும் என்று ஒப்படைத்து விட்டார் வீரபத்திரர். அந்த வில் தான் இப்போது சனகன் கன்னியா சுல்கமாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வில் என்று வில்லின் வரலாற்றை சொன்ன சதானந்தர் அதோடு சீதை தோன்றிய வரலாற்றையும் சொல்கிறார். இந்த சீதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்து வந்தவள் அல்ல, இவள் பூமியில் இருந்து தோன்றியவள். தசரதன் ஒரு சமயம் வேள்வி வளர்ப்பதற்கு, தசரதன் அல்ல சனகன், சனகன் ஒரு சமயம் வேள்வி தொடங்குவதற்காக நிலத்தை உழும்போது அந்த கலப்பையின் நுனியில் அந்த நிலத்தில் இருந்து அந்த அந்த கலப்பை நுனி பட்ட அந்த நிலத்தில் இருந்து மேல் எழுந்து வந்த குழந்தைதான் சீதை. அந்த குழந்தையைத்தான் சனகன் வளர்த்து வந்தான் என்று சீதை பிறந்த வரலாற்றை சதானந்தர் தெரிவிக்கிறார். அந்த சீதை பிறந்த பிறகு மற்ற பெண்களுடைய அழகு எல்லாம் பொலிவு அற்று போய்விட்டன. எப்படி கங்கை ஆகாயத்தில் இருந்து பூமியில் இறங்கிய பிறகு, பூமியில் அது பாயத் தொடங்கிய பிறகு பூமியில் ஏற்கனவே இருந்த நதிகளினுடைய சிறப்பெல்லாம் அந்த கங்கைக்கு முன்பு குன்றி போய்விட்டனவோ, அதை போல் சீதை பிறந்த பிறகு சீதைக்கு முன்பு இருந்த பேரழகு பெற்ற பெண்களினுடைய அழகுகள் எல்லாம் தங்கிவிட்டன. சீதையே அழகில் விழுந்தவளாக, அழகின் உச்சமுடையவளாக இருக்கிறாள் என்று சீதையினுடைய அழகு தன்மையை எல்லாம் எடுத்துரைக்கிறார் சதானந்தர். அந்த சீதையினிடம் நற்குணங்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றன என்று சதானந்தர் தெரிவித்தார். நற்குணங்கள் அனைத்தும் முந்தி முந்தி வந்து சீதையினிடம் சேர்ந்திருக்கின்றன என்று சொல்லுகிறவள். அவளுடைய அழகை பற்றி குறிப்பிடும் போது பொதுவாக உலகத்தில் பெண்கள் அழகு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த தவம் தான் காரணமாக, அவர்கள் ஏதோ முற்பிறவில் தவம் செய்திருக்க வேண்டும், அதனால் தான் அவர்களுக்கு இந்த பிறவியில் இவ்வளவு சிறப்பான அழகு வந்து வாய்த்திருக்கிறது என்று நாம் கருத முடியும். அவர்கள் தவம் செய்ததுதான் அவர்கள் அழகு பெற்றிருப்பதற்கான காரணம். பெண்களினுடைய அழகுக்கு காரணம் அவர்கள் முன்பு தவம் செய்திருக்க வேண்டும், அந்த தவத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அழகு பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். ஆனால் சீதையை பொறுத்தவரை சீதையினுடைய அழகுக்கு காரணம் சீதை தவம் செய்யவில்லை, சீதை வந்து சேர்வதற்கு அந்த அழகு தவம் செய்திருக்கிறது என்று சதானந்தர் சொல்கிறார். அழகு தவம் செய்து இந்த சீதையை வந்து அடைந்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்படியாக சீதை அழகில் சிறந்தவள் என்பதையும் குணத்தில் மேம்பட்டவள் என்பதையும் அவளுடைய பிறப்பு என்ன என்பதையும் சொல்லி முடித்த சதானந்த, இதுதான் சீதையினுடைய தன்மை என்று தன்னுடைய உரையை முடிக்கிறார். அப்படி முடித்த பிறகு சனகனுடைய அந்த வில் கன்னியாசுல்கமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த வில்லினுடைய கதையையும் கூடுதலாக சொல்கிறார். அப்படி கன்னியாசுல்கமாக அந்த வில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை சொல்கிறார். இந்த வில்லை வளைப்பவர்களுக்குத்தான் என்னுடைய பெல் என்று கனகன் சொன்ன பிறகு நிறைய மன்னர்கள் வந்தார்கள், அந்த வில்லை வளைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அத்தனை பேரும் தோற்று விட்டார். அந்த தோற்ற மன்னர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார். இந்த சனகன் நம்மை வஞ்சிக்கிறான், ஏதோ மாய வில்லை கன்னியா சுல்கமாக ஏற்படுத்தி வைத்து நம்மை எல்லாம் அவன் ஏமாற்றுகிறான், நம்மை எல்லாம் அவன் அவமதிக்கிறான். எனவே அந்த சீதையை நாம் அனைவரும் சேர்ந்து தசரதனுடன் போரிட்டு வென்றெடுக்க வேண்டும். அவன் தசரதனை தோற்கடித்த பிறகு நம்மில் சிறந்தவர்கள் யாரோ அவர்கள் அந்த சீதையை மணந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கனகனிடம் போரிட வருகிறார். தசரதன் என்று சொல்லியிருப்பேன் இடையில், தசரதன் அல்ல, சனகன். சனகனிடம் போரிட வருகிறார். அப்படி போரிட வரும்போது என்ன நடந்தது, நடந்த நிகழ்வு என்ன? சனகனிடம் அந்த இதர மன்னர்கள் எல்லோரும் சேர்ந்து போரிட வந்தபோது என்ன நடந்தது என்பதை சொல்லக்கூடிய பாடலாக இந்த 69வது பாடல் இருக்கு. இம்மன்னன் பெருஞ்சேனை தீவதனை மேற்கொண்ட செம்மன்னர் புகழ்வேற்ற பொருளே போல் செய்ததால் பொன்னென்ன வண்டளம்பும் புல் புழலை காதலித்த அம்மன்னர் சேனை தமது ஆசை போல் ஆயிற்றால் தசரதனிடம் இருந்ததோ மிக சொற்பமான படைபலம். அந்த மன்னர்களோ ஆயிரக்கணக்கான மன்னர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். அதனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய சேனையோ மிகப்பெரியது. அதை சொல்லுகிறது இந்த பாடல். தசரதனிடம் இது சனகனிடம் இருக்கக்கூடிய சேனை மிக சிறியது என்பதை உணர்த்துவதற்கு ஒரு உபமானத்தை சொல்கிறார். எப்படி ஒரு புகழை விரும்பி தன்னிடம் உள்ள பொருளை எல்லாம் பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலிடம் இருக்கக்கூடிய செல்வம் நாளுக்கு நாள் குறைந்து விடுவது போல சனகனுடைய சேனை குறைய தொடங்கிவிட்டது. ஆனால் சனகனை எதிர்த்த அரசர்களுடைய சேனையோ அவர்களுடைய ஆசை, சீதை மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசை நாளுக்கு நாள் பெருகுவது போல ஒவ்வொரு நாளும் பெருக தொடங்கிவிட்டது என்று சொல்கிறார். ஓமானம், இரண்டு ஓமானத்தை பயன்படுத்துகிறார். சனகனுடைய சேனை சுருங்குவதற்கு ஒரு ஓமானம் சொல்கிறார். அது பொருளை கணக்கிடாமல், கணக்கு வழக்கு பாராமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலுடைய செல்வம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருவது போல சனகனுடைய சேனை குறைந்தது என்று சொல்கிறார். அவனை எதிர்த்த மன்னர்களுடைய சேனை நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது என்பதை சொல்வதற்கு அவருடைய மனத்து ஆசை நாளுக்கு நாள் பெருகியதை ஓமானமாக சொல்கிறார். இப்படியாக இரண்டு ஓமானங்களை அமைத்து இந்த பாடலை அமைத்திருக்கிறார் கம்பர். இம்மன்னன் சேனை, இந்த சனக மன்னனுடைய பெரும் சேனையானது தீபதனை மேற்கொண்ட செம்மன்னர் புகழ்வேட்ட பொருளே போல் தேய்ந்தது. தீபதனை மேற்கொண்டு, அதாவது பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதை கை கொண்டிருக்கக்கூடிய செம்மன்னர், சிறந்த மன்னர்களுடைய புகழ்வேட்ட பொருளே போல், புகழை விரும்பிய பொருளை போல. புகழை விரும்பி வேட்டல் என்றால் விரும்புதல் என்று பொருள். புகழை விரும்பி அவர்கள் தானம் அளிக்கக்கூடிய, அவர்கள் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய அந்த செல்வத்தை போல தேய்ந்தது, குறைந்தது. இந்த ஆள் என்பது அசை, அதை நாம் சென்ற பாடலிலேயே பார்த்திருக்கிறோம். ஆள் என்பது அசை, அப்படி தேய்ந்தது என்று சொல்லிவிட்டு அடுத்த இரண்டு அடிகளில் பொம் என்ன வண்ட அளம்பும் புரி குழலை காதலித்த அம்மன்னர் சேனை. புரிகுழல் என்பது இங்கு சீதையை குறிக்கிறது. அது அன்மொழி தொகையாக சீதையை குறிக்கிறது. புரிகுழல் என்றால் சுருண்ட கூந்தல் என்றார். புரிதல் என்றால் சுருண்டிருத்தல் என்றார். புரிகுழல் என்றால் சுருண்ட கூந்தல். சுருண்ட கூந்தல் என்றால் அந்த கடைசி பகுதி அப்படி சுருண்டு இருப்பது. சிலருக்கு எல்லா குடியும் சுருண்டி இருக்கும், அப்படி சுருண்டி இருக்கக்கூடிய கூந்தல் அதை குறிக்கவில்லை. அந்த கூந்தலின் கடைசி பகுதி அப்படி லேசாக அப்படி சுருண்டு இருப்பதைத்தான் இங்கு குறிக்கிறது. புரி குழலை சுருண்ட கூந்தலை உடைய அந்த சீதையை காதலித்த விரும்பிய அம்மன்னர் சேனை, அந்த அரசர்களுடைய சேனை, அந்த எதிரி அரசர்களுடைய சேனையானது தமது ஆசை போல் ஆயிடுச்சு. அவர்களுடைய ஆசை போல, அவர்கள் தங்களுடைய இதயத்தில் வைத்திருந்த அந்த ஆசையை போல ஆயிடுச்சு. அந்த ஆசையை போல ஆயிடுச்சு என்றால் அது அந்த ஆசையை போல வளர்ந்தது, நாளுக்கு நாள் வளர்ந்தது, பெருகியது என்று சொல்கிறார். அந்த புரி புழல் என்ற சொற்றுடன் சீதையை குறிக்கிறது. அந்த சீதை, சீதையினுடைய அந்த கூந்தலுக்கு இன்னும் ஒரு அடையை சொல்லியிருக்கிறார். பொம் என்ன, வண்ட அளம்பும் குறிகூழல். பொம் என்ன, பொம் என்பது இங்கு ஒலி குறிப்பு சொல். பொம் என்ற ஓசையுடன் வண்டு அளம்பு, வண்டுகள் அளம்புதல், அங்கும் இங்குமாக அலைகின்ற சீதையினுடைய கூந்தலின் மீது வண்டுகள் அலைகின்றன. காரணம், சீதையினுடைய கூந்தலில் தேன் ததும்பும் பூக்களை அவள் சூடியிருக்கிறாள். அந்த பூக்களில் உள்ள அந்த தேனை பெறுவதற்காக, தேனை சுவைப்பதற்காக வண்டுகள் வந்து சீதையினுடைய கூந்தலின் மீது சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அலம்புதல் என்றால் அப்படி சுற்றி சுழலுது, வண்டுகள் சுற்றி சுழலக்கூடிய கூந்தலை உடைய சீதையை காதலித்த அந்த மன்னருடைய சேனை அவருடைய ஆசை போல ஆயிற்று. பொம் என்ற ஓசையுடன் வண்டளம்பு கூந்தலை உடையவள் சீதை, சுருந்த கூந்தலை உடையவள் சீதை, அந்த சீதையை காதலித்த மன்னர்களுடைய சேனையானது அவர்களுடைய ஆசை போல பெருகியது. ஆனால் சனகனுடைய சேனையோ அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளனுடைய பொருள் செய்வது போல செய்தது என்று ஓமானம் மூலமாக அந்த சம்பவத்தை எடுத்துரைக்கிறார் சதானந்த். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, இந்த புகழ் வேட்டை அப்படின்னா புகழ் விரும்புதல் அப்படின்ற மாதிரி அர்த்தமே? ஆமா, புகழை விரும்பிய பொருளை, அதாவது அந்த இதை நாம் இடையே கொஞ்சம் சில வார்த்தைகளை விரித்து பொருள் பார்க்க வேண்டும். புகழ் வேட்ட பொருள் என்றால், வேட்டல் என்றால் விரும்புதல், புகழ் வேட்ட பொருள் என்பதற்கு புகழை விரும்பியதால் கொடுக்கக்கூடிய பொருள் என்று நாம் பொருள் காண வேண்டும். புகழை விரும்பியதால் அவர்கள் பிறருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வம், அதுதான் புகழ் வேட்ட பொருள். சரிங்க, வேட்டல் என்றால் விரும்புதல், வேட்டல் என்பதற்கு திருமணம் செய்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இங்கு விரும்புதல் என்ற பொருளில் வேட்டல் என்பதில் இருந்துதான் வேட்கை என்ற சொல்லும் வரை. வேட்கை என்ற சொல்லை நீங்கள் கேள்வி, வேட்கை என்றால் விரும்புதல், வேட்கை வேட்டல் எல்லாமே ஒரே வேரில் இருக்கு. வேட்பாளர், ஆ வேட்பாளர் என்ற வார்த்தையும் வேட்பாளர் ஆ விரும்புகிறார்ல, வேட்பு, ஆ தேர்தல் வேட்பு வேட்பாளர். என்பது கூட. ஆமா, அவர் விரும்புகிறார், அவர் அந்த இடத்தில் போட்டியிட்டு அந்த தொகுதியின் உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக ஆக விரும்புகிறார், அதனால் அவருக்கு பெயர் வேட்பாளர். அது அந்த வேட்கை என்பதனுடைய இன்னொரு வடிவம் தான் வேட்பு, அந்த விகுதி தான் வித்தியாசம். வேட்டல், வேட்கை, வேட்பு இவையெல்லாம் அடிப்படையில் ஒரே பொருளுடையவை, சற்று கொஞ்சம் முன்னு பின்பு இடத்திற்கு தகுந்தபடி மாறும், ஆனால் அடிப்படையில் ஒரே பொருள் உடையவை, எல்லாமே வந்து ஒரே வேரில் இருந்து வரும். ஈவதனை அப்படின்றது வந்து கொடுப்பது அப்படின்ற பொருள் வரல. ஆமா, ஈதல், கொடுப்பதை கொடுப்பதை அப்படி ஆமா, சொல்றது தானே? கொடுப்பதை, ஆமா, இப்போது நாம் கொடுப்பது என்ற சொல்லுக்கு இணையா ஈவது என்று, ஒரு கொடுத்தல் என்ற வார்த்தையை நாம் வேறு வடிவமாக மாற்றும் போது அந்த கொடுத்தல் என்ற தொழிற்பெயரையே கொடுப்பது என்றும் நாம் மாற்றுவோம், மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம். அதே போல ஈதல் என்ற அந்த தொழிற்பெயரை ஈவது என்று மாற்றி அதனோடு அந்த ஐ என்ற அந்த சொல் உருவை சேர்த்திருக்கிறார், இரண்டாம் வேற்றுமை உருவை சேர்த்திருக்கிறார், அது ஈவதனை என்றார். அது ஈவதை என்று கூட சொல்லலாம், ஈவதை மேற்கொண்ட அங்கு அந்த ஓசையை நிரப்புவதற்காக இடையில் அன் என்பதையும் சேர்த்துக் கொண்டார், அன் என்ற சாரியையும் சேர்த்து ஈவதனை என்று கொஞ்சம் வளர்த்தி சொல்லியிருக்கிறார். இயல்பாக சொல்வதாக இருந்தால் ஈதலை மேற்கொண்ட என்று சொன்னால் இயல்பாக இருக்கும், ஈதலை மேற்கொண்ட அல்லது ஈவதை மேற்கொண்ட என்று கூட சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் வளர்த்து ஈவதனை மேற்கொண்ட என்று சொல்லுங்க. ஐயா, இதுல வந்து அதாவது ஈவதனை மேற்கொண்ட செம்மன்னர் புகழ்வேட்ட பொருளை போல தேய்ந்ததனா, அதாவது இதுல வந்து தர்மம் செய்தவர்னு சொல்ல வரல. அதாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு என்று நினைத்து கொண்டு, அதாவது முதல்ல நீங்க என்ன சொல்லி, ஆமா ஆமா, நீங்க சொல்லக்கூடிய கருத்து நல்ல ஒரு கருத்து. அதாவது பிறருக்கு உதவ வேண்டும் என்று உதவாமல் தனக்கு புகழ் வர வேண்டும் என்று நினைத்து கொடுப்பது என்ற ஒரு பொருள் வருகிறது. அப்படி புகழை விரும்பி கொடுப்பவர்களுடைய செல்வம் தான் குறையும். புகழை விரும்பாமல் பிறருக்கு உதவுவது தன்னுடைய கடமை என்று கொடுப்பவர்களுடைய செல்வம் குறையாது என்ற ஒரு பொருள் இதற்குள் மறைந்திருப்பதாக நான். நீங்க சரியாக அதை மிகவும் சரியாக உண்மைதான். ஏனென்றால் கொடுத்ததனால் பொருள் தேய்கிறது என்று சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டார்கள், அது ஒரு எதிர்மறையான அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்படியானால் புகழ் மீது ஆசை வைத்து யார் கொடுக்கிறார்களோ அது தவறு, அது ஆசை வைத்து கொடுக்கக்கூடாது. புகழ் விருப்பத்தோடு கொடுப்பது என்பது தவறானது. அப்படி புகழ் விருப்பத்தோடு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பொருள் குறைந்து போகும். ஆனால் அந்த விருப்பம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு வழங்குவது தன்னுடைய கடமை என்ற எண்ணத்துடன் கொடுப்பவர்களுடைய செல்வம் சுருங்காது, அது நாளுக்கு நாள் பெருகும் என்று எடுத்துக்கொள்வதுதான் இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும். அதை மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறார் அந்த புகழ் வேட்ட என்பது என்ற வார்த்தையின் மூலம் கம்பர் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் இதற்கு அந்த நுட்பமான பொருள் அதை நீங்கள் நன்றாக கவனிக்கிறது உண்மை. ஏனென்றால் நாம் இப்போது பார்க்கிறோம் அல்லவா, பிறருக்கு இரக்கத்தின் அடிப்படையிலேயோ மனிதாபிமானத்தின் அடிப்படையிலேயோ உதவுவதை விட தங்களை முன்னிறுத்த வேண்டும், தங்களை மற்றவர்கள் விற்க வேண்டும், தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை கருதி பலர் உதவுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி உதவுவதை பற்றி தமிழில் ஒரு சொலவடை உண்டு, அரைப்படி அரிசி அன்னதானம் விடியும் மட்டும் ஏழதாளம் என்று சொல்வார்கள் கிராமப்புறம். அதாவது ஒருவர் அன்னதானம் செய்கிறாரா, மிக குறைந்த அளவு தான் அவர் அன்னதானம் செய்கிறார், ஒரு அரைப்படி அரிசியை தான் அவர் பொங்கி எல்லோருக்கும் தானம் செய்ய இருக்கிறார், அவ்வளவுதான், மிக குறைந்த அளவு தான். ஆனால் மிக குறைந்த அளவு அரைப்படி அரிசி அன்னதானம் செய்வதற்கு அவர் அதை அறிவிக்கிறாரா, விடியும் மட்டும் ஏழதாளம் அடிச்சு நான் அன்னதானம் செய்ய போறேன் என்று ஊருக்கெல்லாம் அறிவிக்கிறாரா, அப்படி அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். முக்கியமாக அரசியல்வாதிகள் இந்த பிரிவுக்குள் வருவார்கள், அப்படி இருக்கிறார்கள். அப்படி புகழை விரும்பி கொடுக்கக்கூடியவர்களுடைய செல்வம் நிலைக்காது என்பதை கம்பர் மறைமுகமாக தெரிவித்திருப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுக்கும் போது செம்மன்னர் என்பதை சிறந்த மன்னர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக செம்மன்னர் என்று சொல்லியிருப்பதாக அப்படி இருக்கும். ஏனென்றால் சிறந்த மன்னர்களாக இருந்தால் அவர்கள் புகழை மட்டுமே விரும்பி பொருளை கொடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கர்ணனை பற்றி சொல்லும் போது வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுப்பவன் கர்ணன் என்று சொல்வார். அதாவது பிறருக்கே தெரியாமல் கொடுப்பதுதான் ஒரு உயர்ந்த தானமாக இருக்க முடியும், உயர்ந்த தர்மத்தின் பால அது சேரும், இல்லாவிட்டால் அது வெறுமனே ஒரு வியாபாரமாகத்தான் இருக்கும், ஒன்றை விரும்பி ஒன்றை கொடுப்பதாக அது பொருத்தக்கூடியதல்ல. எனவே இங்கு செம்மன்னர் என்பதற்கு செம்மன்னர் என்பதற்கு கம்பர் ஒரு பஞ்ச புகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இந்த பாடலோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்து கொள்ளலாம். நேரமாயி ஒரு முறை படித்து விடலாம். படுத்துறேன்.